ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்த பசுபதி விதி பூஜ்ய பத்மபத்தநாயதாக்ஷ அனிபதி புரநாத பாதுமாம் தேவநாத தேவாதிநாதகமலாபிருதநேசபூர்வாம் தீப்தாந்தராம் வகுலபூஷணநாதமுக்தீ ராமானுஜப்ரபிருதிவிப் பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்க்திமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனே, ஒரு ஸ்தோத்திரமெல்லாம் ஆரம்பிக்கும் போது, ஒரு பிரபந்தங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பமே ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் அது ஆரம்பிக்கும் போது முதல்ல ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஒரு ஸ்லோகம், பரதாழ்வானுக்கு ஒரு ஸ்லோகம், வால்மீகி மகரிஷிக்கு ஒரு ஸ்லோகம், நம்மாழ்வாருக்கு ஒரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் ரங்கநாதன் எப்படி பாதுகா சகஸ்திரத்தை தன்னை கொண்டு பண்ண வைத்தாரோ அந்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய கருணைக்கு ஒரு ஸ்லோகம். இப்படி எல்லாம் அழகா ஆரம்பிக்கிற திடீர்னு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்காமல் இத்தனை பேர் இருக்க அனுகிரகம் பண்றதுக்கு எனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கம்பீரமாகவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. அதே மாதிரியாக தயாசதகம், தயாசதத்திலையும் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ரொம்ப பிரபத்தே தம் கிரும்னு திருமலையை சேவிக்கிறார். விகாகே தீர்த்த பகுலாம்னு ஆச்சாரிய பரம்பரை, கிருத்தின கமலாவாச அப்படின்னு ஆரம்பிச்சு ஆழ்வார்களை சாதிக்கிறார். விஸ்வக்ஷேனருக்கு இப்படி ஒத்து ஒத்தருக்கா சேவிச்சு சேவிச்சு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய காரியம், பெரிய விஷயம் பண்ணும்போது பட்டுன்னு நாம் ஆரம்பிச்சிட மாட்டோம். முன்னாடி அதுக்கு ஏற்பாடெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுண்டு ஆச்சாரியன் கிட்ட, பெரியவாள் கிட்ட, பெருமாள் கிட்ட எல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அது மாதிரி ஒரு பெரிய நல்ல காரியம் ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணோம்னா விளக்கேற்றி பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு கை கால் போய் ஆச்சரணம் பண்ணிட்டுவாங்கன்னு சொல்லுவான். முதல்ல குரு பரம்பரா தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு தான் சொல்லுவான். ஆச்சாரியர்களை நினைச்சுக்கோங்க, அஸ்மத் குருப்யோ நமஹ, எல்லா சங்கல்பத்திலையும் அஸ்மத் குருப்யோ நமஹ ஆரம்பம். அந்த மாதிரி சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் அப்படின்னு இந்த கிரந்தம் அருளி செய்யும் போது இது ஒரு பெரிய காரியம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒரு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார், பெருமாளை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே பெரிய காரியம் அப்படின்னு அவரே சொல்ல போறார். இப்ப அது ஏங்கிறத, அதனால இப்படிப்பட்ட பெரிய பெரியன அர்த்தம் கேட்டா பெருமை படைத்த அர்த்தம், மகத்தான ஒரு காரியம். அதனால இப்ப முதல்ல வந்து முறைப்படியாக இவர்களை எல்லாம் சேவிச்சுட்டு பிராஜகவின்னு அப்படியே முன்னாடி எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி மகாகவிகளாக இருக்கக்கூடிய வால்மீகி முதலானவர்களை எல்லாம் கூட சேவித்து விட்டு ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் முக்கியமாக இப்ப நாலாவது ஸ்லோகத்தில அங்க தாயார் எழுந்திருக்கார், செங்கமலவல்லி தாயார் அம்புருகவாசினி என்பதாக சுவாமி தேசிகன் இங்கு சொல்லுகிறார். ஹேமாப்ஜ நாயகி என்பதாக, தரங்கமுகநந்தினி ஹேமாம்புஜ நாயகி என்பதாக அவருடைய திருநாமம். அந்த தாயாரை சேவிச்சு அவருடைய அனுமதியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திரம் பண்ண போறாரு இப்போ. அப்ப அந்த தாயாருக்காக ஒரு ஸ்லோகம், குறிப்பாக அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய அந்த தாயாருக்காக ஒரு ஸ்லோகம். பொதுவாக சுவாமி தேசிகன் பிராட்டியாரை குறித்து ஸ்தோத்திரங்கள் பல இடத்துல பண்ணியிருக்க, ஸ்ரீஸ்துதி இருக்கு, இன்னுமே கூட மகேந்திராக்னா விஷ்ணு அநாதேர் நிஷ்யம் நகா முதலான ஸ்துதிகள்லாம் இருக்கு. ஆனால் ஒரு திவ்ய தேசத்துல எழுந்திரில் இருக்கக்கூடிய திவ்ய தாயாருடைய திருநாமத்தை குறித்து அவருக்காக ஒரு ஸ்லோகம்னு இந்த அழகான ஸ்லோகம் இருக்கு. மாதஸ்துவம் அம்புருகவாசி நிகிஞ்சி தேதது விஜாபியதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரேயா நசௌ பிருதுக ஜல்பிதவன் மதுக்திம். அம்மா, அம்புருக வாசினியே, செங்கமலத்திலே எழுந்திரளி இருக்கக்கூடிய தாயாரே, ஒரு சின்ன விஜ்ஞாபனம் அடியன் பண்ணுகிறேன். அடியனிடம் அனுகிரகம் செய்துள்ள வேணும். நீர் செய்யக்கூடிய அனுகிரகம் விசேஷமாக இருக்க வேணும். அதாவது நான் இப்பொழுது எம்பெருமானை குறித்து ஏதோ சில வார்த்தை சொல்ல போறேன், அதை தேவாதிநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கேட்டருள வேணும். அவன் கேட்டருளும்படி நீ பண்ண வேணும். ஏனென்றால் உன்னுடைய நாயகன், உனக்கு மிகவும் பிரியமான நாயகன் அவன். ஒரு குழந்தையுடைய மழலை வார்த்தையை தாய் தந்தையர் எப்படி கேட்பாரோ அந்த மாதிரி அடியேனுடைய வார்த்தையும் கூட அந்த எம்பெருமான் கேட்கும்படியாக நீர் அடியேனுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றது கொண்டு பெருமாளை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ண போறார். நேர பெருமாள்கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது தானே. தாயார் கிட்ட போய் நடுவுல புருஷார்த்தம் மாதிரி, அதாவது புருஷகாரம் மாதிரியாக பிரார்த்திக்கிறார். சரணாகதி பண்ணச்ச தாயார்கிட்ட புருஷகாரம், தாயாரே அப்படின்னு சொல்லி, அதாவது நான் வந்து பகவத் சரணாரவிந்த சரணாகதி அப்படிங்கறது பண்ண போறேன், அந்த சரணாகதி இருக்கும்படியாக தேவரீரனுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு பகவான் நாராயணாபிவதா அனுரூப சுரூப ரூபன ஆரம்பிச்சு புருஷகார சரணாகதி பண்ற. அந்த மாதிரி இப்பவும் பண்ற. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா முதல்ல தாயார்கிட்ட போய் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இல்ல ரெண்டு மூணு அழகான விஷயம் சொல்லியிருக்க. ஒன்னு மதுக்திம் அப்படின்னு ஒண்ணு, என்னுடைய வார்த்தை. நான் ஏதோ பெரிய ஸ்தோத்திரங்கள்லாம் பிரமாதமா பண்ண போறேங்கிறதா கிடையாது. நான் ஏதோ சொல்ல போறேன். நான் சொல்றதை எம்பெருமான் கேட்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வேதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், எத்தனை மகரிஷிகளுடைய வாக்குகள், எத்தனை ஆழ்வார் சீ சுக்திகள் இத்தனை இருக்கு பெருமாளுக்கு. நான் சொல்லவே பெருமாள் எதுக்கு கேட்கணும்? ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு, ரொம்ப ரொம்ப உயர்ந்த வாக்குகள். அது தவிர நித்தியசூரிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா வேற சீவை குண்டத்துல. தேவாதிநாதன் பெயர், அவன் பெயரை பார்த்தால இது தேவர்கள்லாம் நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா. என்னுடைய வாக்கை எம்பெருமான் கேட்க வேணும்னு ஒரு அவசியம் இல்லாத போகும். ஆனால் தாயார்கிட்ட சொல்ற, நீர் போய் அதை அவன் கேட்கும்படி நீர் பண்ணலாம். இதை ஏன் தாயார்கிட்ட சொல்றார் அப்படிங்கறத இங்க விஷயம். அதாவது தாயாருக்கு ஸ்ரீஹி அப்படின்னு திருநாமம் இருக்கு இல்லையா, ஸ்ருணோதி ஸ்ராவயதி, கேட்கிறார் கேட்க பண்ணுகிறார் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. சுவாமி தேசிகனே இதே தாயார் விஷயத்துல சொல்லும் போது, வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து அப்படின்னு சாதிக்கிறார். நான் வேண்டக்கூடிய உரைகளிலே இதையெல்லாம் கேட்கிறார் முதல்ல, அப்புறம் எம்பெருமானை அதை கேட்கும்படி செய்கிறார் அப்படின்னு, இல்லட்டா எம்பெருமானிடம் சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம். அங்க சாதாரணமாக இப்ப கேட்கும்படி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி பார்த்தார்னா தாயார் எப்படிப்பட்ட காரியம் பண்ணுகிறார், நம்மளுடைய வார்த்தையை கேட்கிறார். எம்பெருமானையும் கேட்கும்படி பண்ணக்கூடிய ஒரு பெருமை அவருக்கு இருக்குல்லையோ. அதனால இவர்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இவரை முன்னிட்டுக் கொண்டு நாம் போக வேணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் முடிவு பண்ணியிருக்காரு. இல்லாட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார்னா, இல்லாட்டா வந்து நம்மளுடைய வார்த்தையை எம்பெருமான் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ பேர் எத்தனைதான், எத்தனை லட்சக்கணக்கான பேர் பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கா. எல்லா அவா பண்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் பெருமாள் கேட்டுன்னு உட்காந்துருப்பார், அவசியம் இல்லை அவருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, என்னுடைய வார்த்தை அப்படிங்கிறது எம்பெருமான் எதுக்காக கேட்கணும் அப்படி இல்லைன்னா விசேஷம் இதுல அப்படின்னா, என்னுடைய வார்த்தையில விசேஷம் ஒன்றும் இல்லாம இருக்கலாம், ஆனால் நான் குழந்தை மாதிரி, குழந்தையினுடைய வார்த்தை அப்படிங்கிறது அம்மா அப்பாவுக்கு எத்தனை பிடிக்கும் அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் அது பிடிக்கணும். அது நீர் தான் சொல்லணும், பிடிக்கும் அது. அதாவது அப்பாவானவர் மகா பண்டிதராக இருக்கலாம், அம்மாவானவர் நிறைய விஷயங்கள்லாம் தெரிந்தவராக அழகா பேசக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் இவாளுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன ஆனாலுமே, லோகத்துல எத்தனை பேர் எத்தனை விதமா பேசினாலுமே, குழந்தையினுடைய மழலை சொல், மழலை முற்றாத இளம் சொல், அது எப்படி அவளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பிரித்துக்கள், நான் குழந்தை, மாதகாத்வம் நீர் தாய், எம்பெருமானோ உமக்கு பிரேயாம், உன்னுடைய நாயகன், உமக்கு பிடித்த நாயகன் அப்படின்னு அர்த்தம். உமக்கு ரொம்ப பிடித்தவன் எம்பெருமான், நீர் சொன்ன எதை சொன்னாலும் கேட்கிறவன். அதனால அவன் கிட்ட சொல்லி இது ஏதோ சொல்றதே இதை நம்ம எதுக்கு கேட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதுங்கோ, இது நம்ம குழந்தை, இவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. குழந்தையினுடைய வார்த்தையில சாதாரணமா சொன்னா கூட அது ரொம்ப அழகோ இல்லையோ, அந்த மாதிரியாக எத்தனை அழகா இந்த குழந்தை சொல்றது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கே. வேற என்னென்னமோ எல்லாம் வேதங்கள்லாம் இருக்கட்டும், இந்த குழந்தை சொல்வது எத்தனை அழகாக இருக்கு, இதை கேளுங்கள் அப்படின்னு நீர் சொல்லணும் பெருமாள் கிட்ட. சொன்னா பெருமாள் கேட்பான், உங்களுடைய பிரேயானாச்சே கட்டாயம் கேட்பான். உமக்கு மிகவும் இஷ்டமான நாயகனாக இருக்கிறபடினாலே நீர் எதை சொன்னாலும் கேட்பான். ஆகையால் உண்மை முன்னிட்டு கொண்டுதான் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அவன் செவி கொடுத்து கேட்கும்படியாக நீர் அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அம்புருகவாசினி அப்படிங்கிறது தாயாரை குறித்து இருக்கக்கூடிய இந்த சம்போதனம். தாயாரை கூப்பிடும் போது செங்கமலவல்லி தாயாரே, அம்புருகம் அப்படின்னா தாமரப்பூ, அதுலே வாசினி அப்படின்னா வசிப்பவரே, தாமரைப்பூவில் வசிப்பவரே அப்படின்னு சொல்லும்போது தாயாருடைய ஹிருதயம் அது அப்படியே அழகா தெரியுது. தாமரைப்பூல இருப்பவர் எப்படி இருப்பார், அவருடைய திருமேனி தாமரைப்பூல் இருக்குன்னா அவர் எப்படி மிருதுவான திருமேனி இருக்கும், அந்த மிருதுவான திருமேனியில எப்படி மிருதுவான ஹிருதயம் இருக்கும், அப்படிப்பட்ட தாயாரிடம் பிரார்த்திக்கிறேன் அர்த்தம். மாதஹா அப்படின்னு தாயார் தான் அழகா சொல்ற, அதாவது மாதரம் அப்படின்னு வேதம் சொல்றது தாயார், லக்ஷ்மி தேவிய மாதான்னு அழகா வேதம் சொல்றது, அதனால அதை வச்சுட்டு சொல்ற. கிஞ்சி தேசத்தே விஜாபியதே, நான் ஏதோ பெரிய விஜாபனம் பண்ணல, ஒரு சின்ன விஷயம், கிஞ்சித் ஒரு சின்ன விஷயம் விஜாபனம் பண்றேன், இந்த ஒரு உபகாரத்தை பண்ண சரணாகதிக்காக இருக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். மயி குருஷ்வ ததா பிரசாதம், அடியனிடம் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும். இந்த கேட்ட உடனே உடனே என்ன ஞாபகம் வருங்கிறதா, மயி குருஷ்வ ததா பிரசாதம் இடத்துல இருக்கு. நான் தப்பரம் கிமபிமே தொய்நாசனீயம் மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம், அங்கேயும் மாதா இருக்கு, மயி குருஷ்வ ததா பிரசாதம் அப்படின்னு இருக்கு. இங்க மாதா அப்படின்னு சொல்றது தாயாரை, அங்க மாதா அப்படின்னு சொல்றது தயாதேவியை. மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம், அழகா அது ஞாபகம் வருது. அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு பெருமாளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா மாதிரி, இந்த ரெண்டு ஸ்தோத்திரத்துக்குமே சம்பந்தம் இருக்கு நிறைய. அங்க என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, முக்தானுபூதி மிக தாஸ்யதிமே முகுந்தா, எம்பெருமான் எனக்கு நல்ல பகவத் அனுபவத்தை இங்கேயே கொடுக்கணும், அதுக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும், தயாதேவிட்ட பிரார்த்திக்கிறார். இங்க வந்து ஆகரன் ஐஷ்யதையதா விபுதேஸ்வரஸ்தே, அவன் நன்னா காது கொடுத்து கேட்கணும். யதா ஆகரன் ஐஷ்யதி, எப்படி அவன் காது கொடுத்து கேட்பானோ அந்த அளவு நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அர்த்தம். விபுதேஸ்வரகான்னு சொல்றபடினால, தேவாதிநாதன்கிறபடினால, நித்தியசூரிய நாயகன்கிறபடினாலே அவர்களுடைய ஸ்தோத்திரத்தை எல்லாம் கேட்டு கேட்டு அதிலே அந்த பெருமையோடு இருக்கக்கூடிய எம்பெருமான், வேதங்களுடைய வார்த்தையை கேட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் என் வார்த்தையை எது கேட்கிறான். விபுதனா பண்டிதன் ஒரு அர்த்தம். அப்போ விபுதேஸ்வரஹ அப்படின்னா பண்டிதர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், சதா காலம் பண்ற நித்தியசூரிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அது நான் சொல்றது பிருத்துகஜல் பீதவது மது கிம் பிரேயான், உம்முடைக்கு உமக்கு மிகவும் பிடித்தமானவன் அசௌ, நான் தோற்கிற பக்கத்துல இருக்கிற அவர்னு அர்த்தம், நாயர் சந்தி பக்கத்துலான பெருமாள் இருக்க பிரேயான் அசௌ பிருத்துகஜல் பீதவது மது கிம், ஜோ இங்க நேர பக்கத்துல இருக்கிற பெருமாள் எதிர இருக்கிற அவர் என்னுடைய வார்த்தையை கேட்கணும். இங்க மது கிம் மட் கவிம்னு கூட சொல்லலாம், ஆனா என்னுடைய கவிதையெல்லாம் சொல்லாமல் என்னுடைய உக்தியை அதோ பேச போறேன், அந்த குழந்தையினுடைய வார்த்தையை போல கேட்டவர்களும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். இங்க தாயாருடைய அனுமதியை பெற்றுண்டு இப்படி மேல ஆரம்பிக்க போற. இப்போ இதுல ஒரு அழகான விஷயம், சேத்லூர் சுவாமி சிவசங்கச்சார் சுவாமி சாதிச்சிருக்க, இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் ஒன்னும் உதயனாச்சாரியர்னு ஒரு தந்த அவர் பண்ணியிருக்காராம் நியாயசாஸ்திரத்துல. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, மாதா சரஸ்வதி புன புனரேஷனத்வா பத்தாஞ்சலி கிமபி விஜ்ஞபயாம் யவேகி வாக்சேதசோர் மம ததா பவசாவதானா வாசஸ்பதேர் வசசின ஸ்கலதோ யதைதே, வாசஸ்பதினு உத்தரந்தார் அவருடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்றாரு. இப்போ பண்ணும்போது அம்மா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை பண்ற, அதை அழகா இங்க எடுக்கிறார். உதயநாச்சாரிய சொன்ன யாரோ எத்தனை பேர் எத்தனையோ சொல்லிருப்பார், எதுக்கு இங்க எடுக்கணும் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. சுவாமி தேசிகனுக்கு எப்பவுமே உதயநாச்சாரியன் ரொம்ப இஷ்டம், அவருடைய பாணியை பின்பற்றுபவர். பல இடங்கள்ல நியாய சித்தாந்தனம் அது மாதிரி பல இடங்கள்ல சுவாமி தேசியனுடைய ஸ்டைலி இருக்கோல்லையோ, ஸ்டைல் அதெல்லாம் பார்த்தனா உதயநாச்சாரியருடைய ஸ்டைல் மாதிரி இருக்கும், கம்பீரமா இருக்கும், அழகாவும் இருக்கும். உதயநாச்சாரியருக்கு நியாயாச்சாரியன் பெயர், நியாயத்துக்கே அவர் ஆச்சாரியர் அப்படிங்கிற அந்த அளவு பெருமை உண்டு அவருக்கு. அதனால அவருடைய ரீதியிலேயே நிறைய ஸ்லோகங்கள், தத்துவ டீக்கை எல்லாம் கூட அப்படிதான். சிவ வியாக்கியானத்தில் கூட உதயநாச்சாரியுடைய பாணியை பின்பற்றி ஸ்லோகம் முதலானதெல்லாம் நிறைய சாதிப்பார். அந்த மாதிரியாக இந்த ஸ்லோகமும் அதை பின்பற்றி உதயநாச்சாரியரை பின்பற்றி நம்ம ஆச்சாரியர் வேதாந்த ஆச்சாரியர் செய்திருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல அழகா அந்த விஷயம் இருக்கு. நம்ம வேதாந்தத்துக்கு உதயநாச்சாரியர், வேதாந்த உதயனர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார், அவர் திருமடப்பள்ளி ஆச்சா. நியாயசாஸ்திரத்துக்கு எப்படி உதயனர்னா ரொம்ப ரொம்ப வசத்தின் தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறாலும், அந்த மாதிரி அதே அளவு வேதாந்த சாஸ்திரத்துல இவரை தூக்கி வச்சுன்னு கொண்டாடணும். மடப்பள்ளி ஆச்சான் பிரணதாசி ஹராச்சாரியர் அப்படிங்கிறவர், அவருக்கு வேதாந்த உதயனர் அப்படின்னு விருதம் கொடுத்ததே பகவத் பாஷ்யகாரர் தான். சாதாரணமா வேற யாராவது கொடுத்துல, பகவத் பாஷ்யகாரர் அதை கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட வேதாந்த உதயனருடைய வழியில வந்தவா நாங்க அப்படிங்கறத சுவாமி தேசியன் பெருமையை சாதிக்கிற வழக்கம். வேதாந்த உதயன சம்பிரதாய சுதாம் அப்படிங்கிற சேர்த்து விசாரிக்கிற, வேதாந்த உதயனருடைய சம்பிரதாயம் இது அப்படிங்கிற, அதனால அந்த ஒரு கௌரவம் அப்படிங்கிறது சுவாமிக்கு இருக்கு அப்படிங்கறதும் அழகா தெரியும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமானை பொறுத்தவரை யார் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலுமே அது குழந்தை சொல்ற மாதிரி தான். என்னதான் ரொம்ப பெருசா ரொம்ப பெரியவாள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணட்டுமே, பண்ணா கூட எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அது குழந்தையுடைய வார்த்தை மாதிரி தான். இது சுவாமி தேசிகனே திருவனந்தபுரம் ஸ்லோகத்துல சாதிச்சிருக்க. திருவனந்தபுரத்தை மங்களாசாசனம் பண்ணும் போது அங்க வந்து பிரம்மா வந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றார். அங்க திருவனந்தபுரத்துல பார்த்தோம்னா நிறைய தேவர்கள் இருக்கா, தேவர்கள் சத்தரிசிகள் மாதிரி நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்றதா இருக்கும். இங்க ஊர்ல இந்த மூலஸ்தானத்திலேயே எல்லாருமே இருக்கா. அதுல குறிப்பாக பெருமாளுடைய நாபி கமலத்துல பிரம்மா இருக்கார். அவர் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மாவானவர் பெருமாளுடைய ஆதி முதல் சிருஷ்டி. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், முத முதல்ல பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணார். முத முதல்ல வேதத்தை பிரம்மாவுக்கு தான் கொடுத்தார். அப்ப எல்லாரை காட்டிலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் பிரம்மா தான். ஆனா அவர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருமாளுக்கும் தாயாருக்கும் எப்படி இருக்கான்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய பத்மநாப பெருமாளுக்கும் இங்க ஹரிலட்சுமி தாயார் இருக்கார், இவா ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கேன்னா, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஏதோ மழை சொல்ல குழந்தை பேசுற மாதிரி இருக்கான். பிரம்மா சொல்றதே அப்படிதான் இருந்ததுதான் அப்படின்னா, நாகம் நாபிதமத் சுதோ அனசுரா சர்வேன ஜாமி சதா தியானாரோபித சேதசோ முனிகணா ஜானந்தி விஷ்ணோ பதம் இத்தம் நாபிசரோ ஜசாயி பிருத்துக வியாகாரமா கர்ணயன் சேதே பன்னக சார்வபௌம சயனே ஸ்ரீ பத்மநாபஸ்ரீயா. அப்படி ஸ்ரீ பத்மநாப பெருமாள் வந்து அந்த பெருமாளுடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு குழந்தை, நாபி சரோஜசாயி பிருத்துக அங்கே பிருத்துகன்னு இருக்கு, இந்த குழந்தையுடைய வார்த்தையை அம்மா அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டு சந்தோஷப்படுறாளா, பிரம்மா சொல்றதே அப்படிதான் இருக்கும் அவளுக்கு. அப்ப அதே மாதிரியாக அடியேனுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு திருவனந்தபுரத்துல சொன்னது. இப்ப திருவேந்திபுரத்துலயும் அதே பாவம், அதே பாவத்துல அப்படி பெருமாள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீர் அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு. இல்ல திருவேந்திபுரத்துல சொன்னது திருவனந்தபுரம், உண்மையில திருவேந்திபுரம் கூட திருவனந்தபுரம் தான், ஏன்னா திரு அகீந்திரபுரம் தானே, அதுதானே திருவேந்திரபுரம் திருவேந்திபுரம் அப்படின்னா ஆயிருக்கு. அகீந்திர அப்படின்னா அனந்தன், அனந்தனுடைய க்ஷேத்திரம் தானே, அதுவும் அனந்தனுடைய க்ஷேத்திரம், இதுவும் அனந்தனுடைய க்ஷேத்திரம், ரெண்டுமே அனந்தபுரம் அப்படிங்கிறது தான். ரெண்டுமே இருக்கக்கூடிய பாவமும் ஒரே பாவமா இருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அடியேன் திருவனந்தபுரத்துல இருந்துட்டு அந்த திருவனந்தபுரத்தை திரு அகீந்திரபுர நாதனை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம்னா, அதுவும் ஒரு பாக்கியமாக சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமாக இங்க கிடைச்சிருக்கு. அப்படி தாயார்கிட்ட பிரார்த்திக்கிற, உண்மையில தாயார் தான் எல்லாருக்குமே வாக்குகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். எப்படி ஆனால், ஆசம்சாரம் விததம் அகிலம் வாங்மயம் எத் விபூதி எத் பங்காத் குசுமதனுஷ கிங்கரோ மேருதன்வா. சிஸ்திதியில சொன்னார் இல்லையா, சரஸ்வதி தேவி தானே எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, சரி வச்சுக்கோங்கோ, சரஸ்வதி தேவி தான் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த சரஸ்வதி தேவி தாயாருடைய கட்டாட்சம் பெற்று அதனால்தான் அவருக்கு அந்த பெருமை கிடைச்சது. பத்மே தாசாம் பரிணதிர சௌபாவலே செய்ய தாயாருடைய அம்சம், தாயாருடைய அனுகிரகம், தாயாருடைய கடாட்சம் இருக்கிறபடியால்தான் சரஸ்வதி தேவி வாக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் வாக்கு கொடுக்க முடியிருது. ஆனால்தான் இந்த உதயனாச்சாரியர் இங்க மாத சரஸ்வதி அப்படின்னு சொன்னா கூட தேசிகன் வந்து மாதஸ்தம் அம்புருக வாசினின்னு கமலாவாசினியான தாயாரை சொல்லும்போது, கமலவாசினியான தாயாரை சொல்லும்போது ஒருபடி மேல நிக்கிறார். அர்த்தத்திலையும் ஒருபடி மேல நிக்கிறார், பிரார்த்தனையிலையும் ஒருபடி மேல நிக்கிறார். அந்தந்த கவிகளை பத்தி அப்படி அந்தந்த கவிகளை காப்பி அடிச்சு சொல்வாரே தவிர, கடைசியில் பார்த்தா தேசியம் சொன்னதுதான் விசேஷமா இருக்கும். இது பல இடத்துல உண்டு. காளிதாசன் சொல்ற மாதிரி சொல்லுவார், ஆனா இவர் சொல்றது இன்னும் விசேஷமாக இருக்கும். அப்படி நல்ல வாக்கு அப்படிங்கிறது தாயார் கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும். அதனால அதை வைத்துக்கொண்டு நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன், எம்பெருமான் சன்னதியிலே ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அம்மா நீர் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஸ்லோகம். நிர்விஷ்யவான விபவம் நிகமோத்தமாங்கை ஸ்தோதும் க்ஷமம் மம ச தேவபதே பவந்தம் காவஹ பிபந்து கணச கலசாம்புராசிம் கிந்தேன தர்ணக கணாஹ திருணமாததானாஹ. ஆனால் வேத வேதாந்தங்கள் எல்லாமே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றன, இப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நாம் கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலிப்போம். வேதாந்தங்கள் எல்லாமே எம்பெருமானே, தேவநாத பெருமானே உம்முடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றன, இன்னும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் கூட அடியேனும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுந்தவன் ஆகிறேன். வேதாந்தங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதை போய் நீர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்பது கிடையாது. அடியேனுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான ஒரு சின்ன தகுதி இருக்கு. எப்படி என்றால், திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய, திருப்பார்கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டு கூட்டங்கள், இந்த பசுமாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடல்ல அவர் பால் குடிக்க ஆரம்பித்தால் அந்த பசுமாட்டினுடைய குட்டிகள் இருக்கொள்ளியோ, கண்ணுக்குட்டிகள், அன்றியின்ற கண்ணுக்குட்டிகள், அந்த கண்ணுக்குட்டிகளும் அந்த பாலை தானே சாப்பிடும். இதெல்லாம் இந்த பாலெல்லாம் திருப்பார்கடல்ல இருக்கிற பால் தான் அம்மா தான் சாப்பிடணும், நாமெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்குமா என்ன? நம்மளாம் புல்லு தான் சாப்பிடணும், நம்மளாம் பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்குமா என்ன? அம்மா எது சாப்பிடலோ அதை பார்த்து அதுவும் சாப்பிடும் இல்லையோ? அந்த மாதிரி என்னுடைய வாக்குகளும் தேவநாதன் விஷயமாக ஆகும் என்பதாக அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. இது ஒரு உதாரணம் ஒன்னு சொல்லியிருக்கார். முதல்ல விஷயம் பார்க்கலாம், அப்புறம் உதாரணம் பார்க்கலாம். நிர்விஷ்யமான விபவம் நிகமோத்தமாங்கைஹி, நிகமோத்தமன்னா வேத, நிகம உத்தமாங்கம் அப்படின்னா வேதத்தினுடைய சிரசு, அப்படின்னா வேதாந்தம் உபனிஷத்துகள் அப்படின்னு அர்த்தம். சிரசுக்கு உத்தமாங்கம்னு பெயர். அந்த உத்தமாங்கமான வேத உபனிஷத்துகள்னாலே நிர்விஷ்யமான விபவம், அனுபவிக்கப்பட்ட பெருமை உடையவன், அனுபவிக்கப்பட்ட இல்ல அனுபவிக்கப்படுகிற பெருமைகளை உடையவன் அப்படின்னு. ஏன்னு கேட்டா இன்னும் வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டுதான் இருக்கு, இன்னும் முடிக்கலையே. எத்தனையோ வேதங்கள் இருந்தாலும் வேதத்தினாலே எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லி முடிச்சதுங்கிறது கிடையாது. இதோ வேதம் முடிச்சிருக்கும் அப்பா இனிமேல் அடுத்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. இங்க இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்து தீனாம்னு தேசதத்துல வரும். இந்த வேத வாக்குகளுக்கெல்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணு ஒரு ஆரம்பம் மாதிரி தான், ஒரு முயற்சி அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இருக்கு. அதுவே தவிர முடிந்து விட்டது அப்படிங்கிறது கிடையாது. வேதங்களே சொல்லி இன்னும் முடியல, அனந்தமான வேதங்களே இன்னும் சொல்லி முடியல அப்படின்னா வேற யார் முடிக்க போறா? யாருமே முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமை விட்டவன் எம்பெருமான். அந்த பெருமையை பாடுவதற்கு ஏதாவது ஒரு யோகியதை வேணாமா? அவர் செய்கிறாரே அப்படிங்கிறதுக்காக நான் செய்ய முடியுமா? எந்த காரியமே ஆகட்டும், ஒரு பெரியவர் ஒருத்தர் செய்கிறாரே அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பார்த்து செய்ய முடியுமா? நமக்கு அது யோகியதை இருக்கா இல்லையா, நம்மளால முடியுமா அவர் செய்கிற காரியத்தை செய்வதற்கு அப்படின்னு பார்க்க வேண்டாமா? இப்படி பார்த்தோம்னா வேதாந்தங்கள்லாம் இன்னைக்குமே ஸ்தோத்திரம் பண்ணி முடியாமல் எம்பெருமானுடைய அளவற்ற பெருமையை சொல்லி கொண்டிருக்கும் போது நான் அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ? அதுக்கு பதில் ஸ்தோத்திரம் க்ஷமம் மமச்ச தேவபதே, ஏ தேவபதே, தேவாதிநாதனே, பவந்தம் உன்னை ஸ்தோதம் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு க்ஷமம், மமச்ச க்ஷமம், எனக்கும் முடியும். அது வேதங்கள்லாம் சொன்னா கூட, நித்தி சூரிகள்லாம் சொன்னா கூட, அடியேனும் கூட உண்மை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுவது யுக்தமாக இருக்கும், அதுல ஒன்றும் தப்பு இருக்காது. அதாவது தப்புனா என்ன, செய்யற காரியம் தப்புன்னு சொல்லக்கூடாது. அதனால இதுவும் ஆகட்டும். வேதங்கள் தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு அத்தனை விபவம் இருந்தா கூட என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் தான் ஸ்தோத்திரம் பண்றேன். இத்தனையோ உதாரணம் பாதுகா சாஸ்திரத்தெல்லாம் கூட இதுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லிருக்காரு. கங்கா நதி இருக்கு, எவ்வளவு உத்தமமான ஒரு நதி, பெரிய நதி கங்கா நதி. பகவானுடைய திருவடியிலேன்னு வந்த நதி. எத்தனையோ மகரிஷிகள்லாம் ஸ்நானம் பண்ணிருக்கா, எத்தனையோ மகான்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, எத்தனையோ பேருடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கங்கா நதியை பரமசிவன் தன் தலையில தாங்கினார். அப்படிப்பட்ட கங்கா நதியை எத்தனையோ மகரிஷிகள்லாம் தன்னுடைய சிரஸ்ல தாங்கி அதாவது ஸ்நானம் பண்றா. ஆனா அங்க பக்கத்துல தாகத்துல தவிக்கக்கூடிய ஒரு சாதாரண மிருகம் ஒண்ணு, அது ஓடி வந்து கங்கா நதியில தன்னுடைய வாய் வைத்து அந்த கங்கா நதியை சாட்டுக்குன்னு வச்சுக்கணும். அது என்ன தப்பா என்ன? இல்ல அது நடக்காதுதா என்ன? நடந்துன்னு தானே இருக்கு, அது தப்புன்னு சொல்ல முடியாதே. அதனுடைய தாகம் தீர்ப்பதற்காக அது சாட்டுதுன்னா அதனால கங்கா நதிக்கு ஏதாவது அசுத்தம் வரப்போறதா, கங்கா நதியினுடைய பெருமையில ஏதாவது குறவு வரப்போறதா? எதுவுமே கிடையாது. அப்படின்னு ஒரு உதாரணத்தை அங்கே சாதிச்சிருக்க. அந்த மாதிரியாக இப்போ இப்ப என்ன உதாரணம்னா, காவஹ் பிபந்து கணச கலசாம் புராசிம் சிந்தேன தர்ணக கணாஹ திரணமா ததானாஹ. கலசாம்பு ராசி அப்படின்னு திருப்பார்க்கடலுக்கு பெயர்னு வச்சுப்போம். ஏன்னா கடலை கடையும் போது அது ஒரு கலசத்துல இருக்க மாதிரி ஆயிடுதான், ஒரு கும்பத்துல வச்ச மாதிரியாக. அது வந்து பக்கத்துல இருக்கிற திருப்பார்க்கடல் பக்கத்துல எத்தனையோ தீவுகள் எல்லாம் இருக்கு, அதுல பசுமாடுகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து மொட்டம் கூட்டம் வந்து அந்த திருப்பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அந்த பாலை சாட்டுது. பக்கத்துல தர்ணக கணாக அப்படின்னு சின்ன கண்டுகுட்டிகள், அதாவது ரொம்ப அப்போ அப்போ என்ற கண்குட்டிகள் மாதிரி, அன்றி என்ற குட்டிகள் சொல்றாரு சுவாமி தேசிகன். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன கண்ணு குட்டிகள் இதெல்லாம் திருணம் ஆததானாக. அதான புல்ல எடுக்குமா என்ன? அதாவது பெரிய பெரிய பசுமாடுகள்லாம் திருப்பார்க்கடல்ல வாய் வைத்து சாப்பிடும் போது இந்த இளங்கன்றுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓ இந்த திருப்பார்க்கடல் அதுதான் சாப்பிடலாம் போல இருக்கு, நாமெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதை விட்டுட்டு நமக்கு புல்லுதான் போல இருக்கு அப்படின்னு நினைக்காதே. அதுவும் அந்த பாலை சாப்பிடும் இல்லையா? அந்த மாதிரியாக காவகா பிபந்து பசுமாடுகள்லாம் குடிக்கட்டும் தேனை. அதனால என்ன தர்ணக கணாக அந்த சின்ன இளங்கன்றுகள் திருணம் கிம் ஆதுதானாகும் லடா கிம் பின்னணி. அது என்ன புல்லு சாப்பிடுமா என்ன? புல்லை எடுத்துக்கொள்ளுமா என்ன? திருப்பார்க்கடலை விட்டு விட்டு அப்படின்னு. இப்ப பசுமாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பார்க்கடல் பால்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கு. அதனால புல்லை விட்டுட்டு அதை சாப்பிடும் போது இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் அதைய நாம் சாப்பிடக்கூடாதுன்னு விடுமா என்ன? பசுமாடு போன வழியில செய்ய முடியும், அம்மா அப்பா போன வழியில கண்ணுக்குட்டி செய்ய முடியும். அந்த மாதிரியாக நானும் வேத வார்த்தைகளை பின்பற்றி என் வார்த்தையை செய்கிறேன், நானும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னா. கவிபந்து கணச கலசாம்பு ராசிம் சிந்தேன தர்ணக கணாகா திருணமா ததானாகா. எத்தனையோ பாடவேதங்கள்லாம் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி அர்த்தம் வந்து அர்த்தத்துல ஒன்னும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, காவகா அப்படிங்கிற பதம் சாதிச்சிருக்க. காவகான பசுமாடுகள் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வார்த்தைகள்னே அர்த்தம். அதாவது இங்க திருப்பார்க்கடல் எது, பசுமாடுகள் எது, அந்த கண்ணுக்குட்டிகள் எது அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். திருப்பார்க்கடன்கிறது எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய விபவம் அப்படின்னு முன்னாடி சொல்லும் நிர்விஷ்யமான விபவம். அங்க அழகான பதம் போட்டிருக்க, நிர்விஷ்யமான அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். வேதங்கள் சொல்லிட்டு இருக்கு நானும் சொல்றேன் அப்படி இல்ல, வேதங்கள் அனுபவிக்கிறது நானும் அனுபவிக்கிறேன். அதுக்காக தான் திருப்பார்க்கடல் எடுக்கிற பசுமாடு சாப்பிடுறது, ஒரு குளத்துல போய் பசுமாடு தீர்த்தம் சாப்பிட்டது, இது சாப்பிட்டு அந்த கதை இல்லைங்க. பசுமாடு திருப்பார்க்கடலே அனுபவித்துக் கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான அனுபவத்துக்கு கொண்டு வர திருப்பார்க்கடல் எதுனா எம்பெருமானுடைய விபவங்கள், எம்பெருமானுடைய பெருமை. பசுமாடுகள் எதுனா வேதங்கள். ஏன்னா காவகாங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம், பசுமாடுன்னு ஒரு அர்த்தம், வேத வார்த்தைகள். வேத வார்த்தை கூட கோ காவகா, அதனால கோவிந்தன் பெருமானுக்கு பெயர். வேத வார்த்தைகளை ரட்சிப்பவன், வேத வார்த்தைகளால் சுதிக்கப்படுவான் அப்படின்னு பல அர்த்தம் உண்டு கோவிந்தன்கிறது. அப்போ கோனா வேத வார்த்தைகள், தர்ணக கணாக அப்படின்னா சின்ன குட்டிகள், அதாவது என்னுடைய வார்த்தைகள்னு சுவாமி தேசியம் வச்சுக்கிறேன். இப்போ இப்போ பசுமாடுகள் சாப்பிடுற திருப்பார்க்கடலை அந்த கண்ணுக்குட்டிகளும் போய் வாய் வைக்கும் இல்லையா? அந்த மாதிரியாக வேதங்கள் புகழக்கூடிய உன்னுடைய பெருமையை என்னுடைய வார்த்தைகளும் போய் வாய் வைக்கும், அதுவும் புகழும், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல இதை சாதிச்சிருக்கார். அதாவது அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, வேதங்களுடைய வார்த்தைகள் போட்ட குட்டி தானா சுவாமி தேசியனுடைய வார்த்தைகள். சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கு, எல்லாம் நிகமாந்த மகாதேசியன் அருளி செய்த ஸ்தோத்திரம். இதெல்லாம் சாதாரணமானவர் அருளி செய்தது இல்ல, வேதாந்த தேசிகனா இருக்கிறவர் கவியா இருந்து அருளி செய்யறது. அப்ப எப்படி இருக்குன்னா வேதாந்த அர்த்தம் தான் இருக்கும். அதனால தானே வேதாந்த தேசியன் அருளி செய்த வேற எப்படி இருக்க முடியும். அதனால வேதத்திலே சொன்ன அர்த்தம் இதுவோ அதே அர்த்தம் தான் இவருடைய வாக்கிலும் வரப்போகுது. இப்ப பசுமாட்டினுடைய கண்ணுக்குட்டி அப்படின்னா அதுவும் பசுமாடி ஜாதி தானே. அந்த மாதிரியான இது வேதத்திலிருந்து வந்த சீசுக்திகள் மாதிரி, வேதத்தினுடைய அர்த்தத்தையே சொல்லக்கூடிய சீசுக்திகள் இந்த கவியினுடையது அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டா, தேசியனே சாதிச்சிருக்கார், முந்தை மறை மொய்ய வழி மொழி நீ என்ன முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் யானேன். கடைசியில சொல்ற வேதத்தினுடைய அர்த்தத்தை நீ அருளி செய்ய வேணும் தான் பெருமாள் சொல்றது. நீ தேவநாத பெருமானே, அவருடைய நியமனமே என்னன்னு கேட்டா, வேதங்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவதோ அதே மாதிரி நீர் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதை பின்பற்றி நீர் ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்த அர்த்தத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கறதா பகவத் சங்கல்பம். அந்த பகவத் சங்கல்பத்துக்காக தான் வந்து இங்க சுவாமி தேசியன் வந்து இந்த ஸ்தோத்திரம் பண்றதே. இந்த விஷயம் பின்னாடி வரப்போறது இங்கே. அதனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவரை நீர் ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னும், உமாலம் முடிஞ்சவரை நீர் ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னு அப்படி கிடையாது. நீர் யாருன்னா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன், வேதாந்த தேசியன். அப்ப வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல போறீர். வேதாந்த தேசியன்னா பின்னாடி வரப்போறதுன்னா கூட, அப்ப வந்து வேதாந்தத்துல சொன்ன அர்த்தம் இதுவோ அதை நீர் சொல்ல போறீர். இந்த ஸ்தோத்திரத்தில் ஜனங்களுக்கு அது வந்து போய் சேரணும், வேதாந்தத்தினுடைய அர்த்தம் அது உம ஸ்தோத்திரம் மூலமாக போய் சேரணும். என்னதான் எம்பெருமானே நேரம் வந்தா கூட அவரை பத்தி காட்டி கொடுப்பதற்கு, அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொடுப்பதற்கு ஆச்சாரியர்கள் இருந்தா தானே, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருந்தா தானே நமக்கு புரியுது. இல்லாட்டா கண்ணனே நேரம் வந்தா கூட நம்ப மாட்டோம் யாருமே. கையில் கனியன்ன கண்ணனை காட்டி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ரீதியிலே எம்பெரும் வேதங்கள் எப்படி எம்பெருமானை நமக்கு காட்டி தருகின்றனவோ அதை போல சுவாமி தேசியனுடைய சீசுக்திகள் நமக்கு காட்டி தருகின்றன. வேதங்கள் காவகா அப்படின்னா சுவாமி தேசியனுடைய சீசுக்திகள் இளங்கன்றுகள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். வேதத்தை பின்பற்றி வந்திருக்கிறபடினால வேதத்தினுடைய ஆள் என்ன பெருமை உண்டோ அந்த அளவு பெருமை படைத்தவை அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிறது. இன்னொரு அர்த்தமாக வியாக்கியானங்கள் என்ன சாதிச்சிருக்காங்கன்னு கேட்டா, காவகா அப்படின்னா ஆச்சாரியர்கள்னு ஒரு அர்த்தம். அதாவது சுரக்கும் சுரபிகள் அப்படின்னா சுவாமி தேசிகனே பசுமாடுகள் போல ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் பல இடங்கள்ல. பசுமாடுகள்லாம் எப்படி வந்து நிறைய பால் சுரக்கிறதோ அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் சுரக்கும் கருத்துரை தேசிகர் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாமும் நமக்கு நிறைய அர்த்தங்களை எல்லாம் சுரக்கிறபடினாலே ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் காவகா. சுவாமி தேசிகன் வந்து தர்ணக கணாகா அப்படிங்கிற மாதிரி சின்ன கண்ணுக்குட்டிகள் மாதிரி, அதாவது ஆச்சாரியனுடைய பின்பற்றியே இருக்கக்கூடிய அந்த வம்சத்திலேயே வந்தவர், அந்த குரு பரம்பரையிலேயே வந்தவர், அவர்களையே பின்பற்றி இருக்கக்கூடியவர், தனிப்பட்ட முறையிலே என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக ஏதாவது செய்யாமல் ஆச்சாரியர்கள் வழியே பின்பற்றி அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நமக்கு அருளுபவர் அப்படிங்கிற அர்த்தமானது இங்க கிடைக்கிறது. அப்ப ஆச்சாரியர்கள்லாம் ஆச்சாரியர்களை பசுமாடுகள் சொல்லும் போது தன்னை அந்த மாதிரி கண்ணுக்குட்டிகள் மாதிரி சிஷ்யர்கள்லாம் கண்ணுக்குட்டிகள் மாதிரி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்றேன். இங்க இல்ல பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் சொல்றார், சுரக்கும் சுரவிகள் போர் சொல்கின்றனர் சொல்லமுதே அப்படின்னு கறக்கும் கருத்துரை பேசுகிற கன்றன நம்மை எண்ணி அப்படின்னு அவை கன்றாக நினைத்து நமக்கு கொடுக்கிறார்கள். அப்போ அந்த கண்ணுக்குட்டியும் பசுமாடு மாதிரி தானே இருக்கும், இது வேற ஏதோ ஜாதி இல்லையே, வேற ஏதோ மிருகம் இல்லையே. அதனால அந்த இடத்துல அந்த இடத்துல சொன்ன மாதிரியாக ஆச்சாரியருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வரும், வேற எதுவும் வராது. அடுத்த விஷயம், கிந்தேன தர்ணக கணாஹா திருணம் ஆததானாஹா அப்படின்னு திருணம்னு ஒண்ணு போட்டிருக்க, அது என்ன புல்ல போய் சாப்பிடுமா என்ன அப்படின்னு. இது கூட கொஞ்சம் வேடிக்கையா இருந்தது, ஏன்னா பசுமாடு புல்ல சாப்பிடுங்கிறது சுவாபாவிகம், அது இயற்கை. அப்போ புலி புல்லை தின்னாது அப்படின்னு தமிழ்ல வச்சாங்க சொல்ல, ஏன்னா அது என்ன ஆனாலுமே புல்ல சாப்பிடாது. ஆனா பசுமாடை புள்ள தின்னாதுன்னு சொல்லிருக்காருங்க. கண்ணுக்குட்டியை பத்தி சொல்லச்சேன், கண்ணுக்குட்டி புள்ள கூட சாப்பிடுமா என்ன அப்படின்னு. இது கொஞ்சம் மெதில வேடிக்கையா தான் இருந்தது. என்ன கண்ணுக்குட்டி புள்ள சாப்பிடுமே, நம்ம புள்ள சாப்பிடுமா என்ன அப்படின்னா, ஏன் சாப்பிடாதா என்ன, சாப்பிடதான் சாப்பிடுவேன், அது சாப்பிடாதான் என்ன அப்படி கேட்டு, இது சாப்பிடுமா என்னன்னு கேட்டிருக்க, தினத்தை கை கொள்ளுமா என்ன, தினத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்ன அப்படின்னு கேட்டிருக்க. அதுல என்ன அர்த்தம் விசேஷம் கேட்டான்னா, திருணம் அப்படின்னு புல்லுன்னு இல்லையோ, அது நமக்கு புல்லுக்கு சமானம். அதாவது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதை தவிர வேற எதை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது நமக்கு புல்லுக்கு சமானம். மற்ற யாரா இருந்தாலுமே, வேற எந்த தேவர்களா இருந்தாலுமே, இல்ல வேற எந்த மனுஷர்களா இருந்தாலுமே, அவர்கள் எல்லாம் நமக்கு புல்லுக்கு சமானம். ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர்களே கிடையாது. அப்ப எம்பெருமானை விட்டு இந்த புல்லர்களை போய் யாராவது ஸ்தோத்திரம் பண்ணுவாளா மற்றவர்களை? சரி, வேதங்கள்லாம் எம்பெருமானை நிறைய, இந்த தேவாதிநாதன் இவன், இந்த தேவாதிநாதனை வேதங்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது, அதனால தேவாதிநாதனான எம்பெருமானை விட்டு விட்டு நான் வேற யாராவது ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு நான் போவேனா என்ன? தகுதி இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இன்னொருத்தங்கிட்ட என்னுடைய வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியை நல்லே நாய் கொண்ட சீர் உள்ள ஆழிப்பிறான் எனக்கே உள்ளன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னா மாதிரியா, மனுஷனை போய் பாடுவனா? இதிய கருதி ஓர் மானிடம் பாடல் என்னாவதே அப்படின்னு என்ன இழிந்து போகணுமா? அந்த அளவு என்னுடைய வாழ்க்கை இழிந்து போயிடுத்தான், அந்த ஒரு மோசமான நிலை எனக்கு வந்துருத்தான், ஒரு மனுஷனை பாடலும் மோசம் ஆயிட்டேனா நான் இல்லையே. அதனால திருணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்பமான விஷயம், நீச்சமான விஷயத்தை என்னுடைய வாக்கு கை கொள்ளாது. திருப்பார்கடல் இருக்கச்சா, அதை விட்டு நீச்சமான விஷயத்தை என்னுடைய வாக்கு கை கொள்ளுமா என்ன அப்படிங்கிற அர்த்தத்துக்காக இந்த திருணம் அப்படின்னு போட்டிருக்கார். அப்ப அந்த உதாரணத்துல நம்ம என்ன அர்த்தம் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, திருப்பார்கடல் சுத்தி இருக்கக்கூடிய பசுமாடுகள் எல்லாமே அந்த திருப்பார்கடல் பரமபோக்கியமா இருக்கக்கூடிய அந்த பாலை சாப்பிடும்போது அதை விட்டுட்டு புல்லுக்கிட்ட அது போகாது. என்னதான் புல்லு பசுமாட்டுக்கு பிடிக்கும்னா கூட திருப்பார்கடல் பால் இருக்கச்சா அதை விட்டுட்டு அது புல்லுக்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ஏன்னா புல்லு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பால் வரணும், பொதுவாக பசுமாட்டுக்கு அப்படித்தானே, புல்லு சாப்பிடும் அது பாலா வரும். ஆனா பாலை சாப்பிடுவாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு, அதுவே பால் சாப்பிடுறது அண்ணா அப்படின்னு. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா என்ன கேட்டா, பால் அப்படிங்கிறது போக்கியம், மதுரமானது. புல்லு அப்படிங்கிறது ஒண்ணுமே சுவையே ஒண்ணுமே இல்லாது. புல்லு போய் வெறும் புல்லு போய் நம்ம சாப்பிட முடியுமா? வெறும் புல்லு போய் யாராவது சாப்பிடுவாங்க? கீரையே நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறான். கீரைக்கு என்னென்னமோ சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி உப்பு போட்டு புளிப்பு போட்டு காரம் போட்டு இதை போட்டு அதை போட்டு சாப்பிடுறாங்க, வெறும் கீரை யாராவது சாப்பிடுவாங்க. ஆனா பால்ங்கிறது பொதுவாகவே பால்ங்கிறது போக்கியமானதுங்கிற தேசியம் பல இடத்துல சொல்றாங்க. பால்ங்கிறது ரொம்ப அத்தித்திப்பா இருக்கும். அதனால ரொம்ப போக்கியமான பகவத்குணங்கள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு போக்கியத்துமே ஒண்ணுமே இல்லாமல் ருச்சியே இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை என் வாக்கு கை கொள்ளுமா என்ன? அது வேதம் பாடுறதை நாம வேற ஏதாவது பாடலாம் அப்படின்னு வாக்கு போகுமா என்ன? என்ன ஆனாலும் இதில் தான் ஈடுபடும் என்பதாக அதுக்கு அர்த்தம். அஜ்ஞாத சீமகம் அனந்த கருத்மதாஜீஹி தந்துவாம் சமாதி நியதைரபி சாமி திருஷ்டம் துஷ்டூஷதோ மம மனோரத சித்திதாயி தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம். தேவநாச பெருமானே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் நிறைய பேர், திருவனந்தாழ்வான் கருத்மான் முதலானவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாலும் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் உம்முடைய பெருமையினுடைய எல்லையை பார்க்க முடியவில்லை. சரி, இந்த லோகத்தில இருக்கக்கூடியவர்கள் யோகம் செய்யக்கூடிய மகரிஷிகள் எல்லாரும் அவர்கள்லாம் யோகத்திலேயே ஊன்றி ஊன்றி ஊன்றி ஊறி நின்று அவர்கள் எத்தனை தியானம் பண்ணாலும் உன்னை முழுதுமாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாலும் முடியல, அவர்கள் தியானம் பண்ணாலும் முடியல, இவர்கள் தியானம் பண்ணாலும் ஏதோ கொஞ்சம்தான் எம்பெருமானுடைய வைபவத்தை புரிஞ்சதே தவிர முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட உண்மை போய் நான் என்ன ஸ்தோத்திரம் பண்றேன், நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆசைப்படுறேன், என்னுடைய ஆசையை நீர் தான் நிறைவேற்றி கொடுக்க வேணும், என்னுடைய ஸ்தோத்திரத்தை நடத்தி கொடுக்க வேணும். அப்படி நடத்தி கொடுத்தால் உம்முடைய பெயர் நிலை நிற்கும். தாசேஷு சத்யஹா, தாச சத்தியன்னு பெயர் இருக்கோம் உமக்கு. தாசர்கள் விஷயத்தில் எம்பெருமான் சத்தியமானவன், அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு திருநாமூர் கொள்ளும். அந்த திருநாமத்தை நீ நன்னா வச்சுக்கும், என்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றிட்டு நடந்துக்கும். அடியவருக்கு அடியவருக்கு மெய்யன்னா என்ன அர்த்தம், தாசர்களுக்கு சத்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான். தாசர்களுக்கு அவன் நினைச்சதை நடத்தி கொடுப்பவன். தாசர்கள் போய் ஒரு விஷயத்த கேட்டு எம்பெருமான் நடத்தினா இந்த பெருமாள் சத்தியமா இருக்கார், வேட்டவை எதை கேட்டாலும் நடக்கிறது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அடிவர்கள் ஆசைப்பட்டதை நடத்தி கொடுக்கிறபடினாலே தாச சத்தியன் அப்படின்னு நமக்கு திருநாம கொள்ளியோ திருநாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அடியன் ஆசைப்பட்டதை நடத்தி கொடுத்தீர்னா அந்த திருநாமமானது இப்ப சரியா இருக்கும், யுக்தமா இருக்கும். நடத்தி கொடுக்கலைன்னா ஏதோ பெயருக்குதான் இந்த பெயர் வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு அந்த பெயர் நிலை நிற்காமல் போகிவிடும். அதனால உங்களுடைய திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பெருமையை சேர்க்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய எண்ணையும் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி வைத்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்துல பெருமாள் கிட்டேயே நேர பிரார்த்திக்கிறார். இங்க முதல் வரி அஜ்ஞாத சீமகம் அனந்த கருத்மதாஜேஹி, அனந்தன் கருத்வான் இவர்களாலேயே எல்லை காணப்பட முடியாதவர். யார் பெருமாள்? சீமானா எல்லை, அஜ்ஞாத சீமகன்னா பகவானுடைய குணங்களுடைய பகவானுடைய வைபவங்களுடைய எல்லையை அவளால் கூட, அவள சர்வஜர்கள். அனந்தன்னா நித்திய சூரியர்கள் ஆனபடியினாலே அவர்கள் சர்வஜர்கள். ஆனா அவர்களால கூட உம்முடைய வைபவத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை, ஸ்தோத்திரம் பண்ணி முடியவில்லை அப்படின்னா நான் என்ன ஸ்தோத்திரம் பண்ண போறேன்? ஆனாலும் நானும் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதனால ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ சொல்லி ஏதோ ஒண்ணு முடிக்கணும். உன் அனுகிரகம் தான் முடியும், இல்லாத முடியாது. அதுக்காக சொல்றேன், இந்த நித்திய சூரியர்கள் பேர் சொல்லிச்சா அனந்தன் கருத்மான் ஆரம்பிச்சு சொல்ற. அது மாத்திரம் இல்லாம இந்த ஊரிலேயே திருவனந்தாழ்வான் திரு கருத்மான் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஊர் அது, கருட நதி அது மாதிரி அகிந்தபுர நகரம். அதனால இந்த ஊர் பெருமாளுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெண்டையும் சொல்றேன், ரெண்டு பேர் திருநாமத்தையும் சொல்றேன். அஜ்ஞாத சீமகம் அனந்த கருத்மதாஜேஹி, சதாபசிந்தி அப்படின்னு எப்பவுமே சேவித்துக் கொண்டிருப்பவர்கள், விபண்யவகான் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள், அவர்களால கூட உங்களுடைய பெருமையுடைய எல்லையை பார்க்க முடியவில்லை. தந்துவாம் சமாதி நியதைரபிசாமி திருஷ்டம், சமாதி நியதர்கள் எப்பவுமே சமாதி பண்ணி கொண்டவர்கள், எப்போதே யோகம் பண்ணி கொண்டிருப்பவர்கள், எத்தனையோ மகரிஷிகள் இருக்கா, அவா கூட அவளால கூட சாமி திருஷ்டம் கொஞ்சம்தான் பார்க்கப்பட்டவன் அர்த்தம். யோகம் பண்ணி யோகம் பண்ணி மொத்தமா புரிஞ்சுட்டாளா அப்படின்னா அது கிடையாது, பாதி கூட கிடையாது, ஏதோ கொஞ்சம்தான் புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு. இதைத்தான் அந்த சென்னஜ அனந்தி முனையோ நச்சாகம் நச்சசங்கரஹா ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம்பதம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பிரம்மா பண்ற ஸ்தோத்திரமே இதுதான். உங்களுடைய பெருமையை நாங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண நாங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியல, நான் முனையா ரிஷிகள் கூட தெரிஞ்சுக்க முடியல. தியானாரோபிசேதசோ முனிகணாகா அப்படின்னு தேசியம் சொல்ற, எத்தனைதான் தியானம் எத்தனை வருஷ காலம் தியானம் பண்ணா கூட பெருமாளுடைய பெருமையில கொஞ்சம்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால சமாதியிலேயே நியதமா இருக்கான், சமாதி தவிர வேற, சமாதினா தியானம் நடத்தும், தியானம் தவிர வேற கிடையாது, அப்படி தியானத்துல ஈடுபட்டு இருக்கான். ஆனா அவ கூட கொஞ்சம்தான் புரிஞ்சுட்டு இருக்கான் பெருமாளுடைய பெருமையை. தந்துவாம் அப்படிப்பட்ட உண்மை துஷ்டூஷதா ஸ்தோத்திரம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன். அழகான வார்த்தை இது, உன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன். மம மனோரத சித்திதாயி, என்னுடைய மனோரசங்கள்லாம் அதுக்கு சித்தியை நீர்தான் கொடுப்பவர். என் மனோரசம் சித்திக்கணும், மனோரசம்னா ஆசை, நான் ஆசைப்பட்டது எதுவோ அதுக்கு அது சித்திக்கும்படியாக நீர் வந்து அனுகிரகம் செய்பவன், அதுக்கு சித்தியை கொடுப்பவர் நீர். ஆசைப்பட்ட மாதிரி உம்ம ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிக்கணும். முடிக்கணும்னா உம்மை பத்தி உம்முடைய விபவம் முடிஞ்சிடாது, ஏதோ நானும் ஆரம்பிச்சேன் என்னாலையும் ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆகணும், அதுக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ண அது மாத்திரம் இல்ல, இது உமக்கு நல்லதுன்னு, ஏன்னா உம்முடைய திருநாமத்துக்கு நல்லது. அது ஆனந்தார் எல்லாம் சொல்றாரு இல்லையா, எனக்கு அனுகிரகம் பண்ணா உமக்கு நல்லது அப்படின்னு. இல்லங்க கேட்டா உம்முடைய பேர் கெட்டு போயிடுவாங்க. என்ன கேட்டா நீ சரணாகதனுக்கு அனுகிரகம் பண்றீர் இல்லையா, கிந்துத்வதற்கே சரணாகதானாம் பராபவனாம் நதையனு ரூபா, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் இருந்து எனக்கு மோட்சமே கிடையாதுன்னு ஆனா உன் பேர் கெட்டு போயிடும், உன் பேர் ரிப்பேர் ஆயிடும். ஏன்னா நீ சரணாகதி சரணாகதி பண்ணவர்களுக்கு சத்தியமாக இருக்கக்கூடியவர், பலனை கொடுக்கக்கூடியவர். அப்புறம் லோகத்திற்கும் என்ன பண்ணுவா? ஆள வந்தான்னு ஒருத்தர் பெருமாள் கிட்ட சரணாகி பெருமாளே கத்தின்னு கிடந்த. ஆனா என்னாச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்ட அவருக்கு என்ன பெருமாள் நல்லது பண்ணாரா என்ன அப்படின்னு பெருமாள் விவரை தவிர ஆள வந்தார் வைய மாட்டான் லோகத்திற்கு அல்ல. பெருமாளே கதி, பெருமாளே கதி அப்படின்னு கிரவன் அவன் கஷ்டப்பட்டானா லோகம் பெருமாள் தான் என்ன பெருமாள் வேண்டி கிடக்குறது அவனும் வைய மாட்டான் லோகத்தில். அந்த மாதிரியாக நமக்கு தாச சக்தின் திருநாமம் இருக்கு. எந்த ஒரு திவ்ய தேசத்திலேயும் பெருமாளுக்கு இல்லாத ஒரு திருநாமம் நீ வச்சுருக்கு தாச சக்தின் அப்படின்னு. தேவாதிநாதன் அப்படிங்கிற மாதிரி, தேவநாதன்கிற மாதிரி தாச சக்தின்னு திருநாமம் வச்சுருக்கீர்கள். ரொம்ப தாசர்கள் விஷயத்துல சக்தியமா இருக்கணும், அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் நடக்கணும், அதனாலதானே அந்த திருநாமம். அப்ப அடிய என்ன ஆசைப்பட்டது இது இல்ல, நீ கூட ஸ்தோத்திரம் பண்ணலாமா என்ன? என்ன எத்தனை அவள் எல்லாமே இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிச்சு அவள் எல்லாமே இன்னும் முடிக்கல. அனந்தன் கருத்மான் அவள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணி ஏதோ ஓரளவுதான் பண்ணிட்டு இருக்கான். மகரிஷிகளுக்கும் புரியல, நீ கூட ஸ்தோத்திரம் பண்ணாம என்ன? நான் ஆசைப்பட்டுட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணாம என்னங்கிறது இருக்கட்டும், நான் ஆசைப்பட்டுனேன், அதை நடத்தி கொடுக்கறது உன் கையில இருக்கு, உமக்கு அந்த திருநாமம் கொல்லியும், அதனால அதை தேவரையே நடத்தி கொடுக்க வேணும். தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம், தாசேஷு சத்தியான ஒரு நாமதேயம் இருக்கலையோ அந்த நாமதேயத்தை தாரைய அதை தரிச்சுக்கும், அதை நிலை நிறுத்தி கொள்ளும். எனக்கு இதை செஞ்சுட்டு நீர் அந்த நாமத்தை நீர் வெட்டியாக பிடித்துக் கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இது செய்யாட்டா உம்முடைய அந்த திருநாமம் இருக்கலையோ அது வந்து வெறும் நாமமாக ஆயிடும், அது திருநாமம் இல்லாமல் ஏதோ பெயருக்கு வச்ச நாமமாக அது ஆயிடும். கயா துசத முக்கியானாம் வாச்சாம் யாத்தார்த்திய சித்தையே விஹிருத்திம் பஜசே விஷ்ணு தாச சத்யோ சீயத்ததா அப்படின்னு ஒரு விஷயத்தை வியாக்கியாத்திர சுவாமி எடுத்திருக்கார். என்ன பிரஹ்லாதன் முதலான் பிரஹ்லாதன் விஷயத்தை இங்கேயும் வரப்போது, பிரஹ்லாதன் முதல்வர்களுடைய வாக்குக்கு அர்த்தம் கிடைக்கும் முடியாக எம்பெருமான் பண்றார். என்ன பிரஹ்லாதன் பெருமாள் இங்க இருக்கார் அப்படின்னா உடனே பெருமாள் அங்க இருக்கார், அதனாலே அந்த ரீதியில அடிவர்த்தம் இயன் அப்படிங்கிற திருநாமம் இவருக்கு இருக்கு. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அப்படின்னு இதெல்லாம் ஆழ்வார்கள்லாம் நிறைய இடத்துல அனுபவிக்கிறார். யார் விரும்பி தொழுவார்களோ இந்திராவன் கிட்ட, யார் ஆசையோடு யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மெய்யனாகும் சொல்றதில்லையோ அந்த மாதிரிதான் நானும் விரும்பி தொழுவார் அப்படின்னா, நானும் ஆசையோட ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் நானே, அதனால நானும் விரும்பி தொழுவார் எனக்கு மெய்யனாக இருக்கணுமே அப்படின்னு. பொதுவாகவே பெருமாள் தாச சத்யன் அப்படின்னு இருக்கு. இந்த பெருமாளுக்கு விசேஷமான திருநாள் ஆழ்வாரே அனுபவிச்சிருக்க. வையமேடும் உண்டு ஆளிலை இவைகியமாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய் தகுவரை சாரல் வைகொள் மாதவி சண்பகம் உயங்கிய முல்லையங்கொடியாட செய்ய தாமரை செடும் பனை திகழ் தரு திருவயந்திரபுரமே. அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம், அடியவர்க்கு மெய்யன் தெய்வநாயகன் ரெண்டு திருநாமத்தையும் சேர்த்து வைத்து அழகாக இந்த பாசுரம் இருக்கு இல்லையா, திருமங்கையாழ்வார் அழிச்ச இந்த பாசுரத்துல அடியவர்க்கு மெய்யன் அப்படிங்கறத அவர் சொல்றார். ஆக கயாது சுத முக்கியானாம் அப்படின்னு சொல்லி தாச சத்யோசி எத்ததா அப்படின்னு புராணத்துல தாச சத்யம் சொல்லியிருக்கு, திருமங்கையாழ்வார் தாச சத்யம் சொல்லியிருக்கார், இன்னும் அசேஷ ஜனங்களும் தாச சத்யம் தாச சத்யம் சொல்றா அந்த பேர் கெட்டு போயிடும். ஏன்னா உண்மையை உமக்கே தாசனாக இருந்து உமக்கே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு வேதாந்த தேசியன் எங்க ஸ்தோத்திரம் பண்ண இன்னும் இல்லையே அப்படின்னு ஆயிடும் கடைசியில். அதனால உம பேர் கெட்டு போகாமல் உம பேரை நீர் தரிக்கும்படியாக நீர் வந்து அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த ஸ்தோத்திரம் நாம் பண்ணுவதை தொடர்ந்து நடத்தும்படி நிர்வகிக்கமாக நடக்கும்படி இறையின் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞாத சீபகம் அனந்த கருத்மதாத்யைஹி தந்த்வாம் சமாதி நியதைரபி சாமி திருஷ்டம் துஷ்டூஷதோ மம மனோரத சித்திதாயி தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம். அனந்தன் கருத்மான் இதெல்லாம் சொல்லும்போது சுவாமி தேசிகனுக்கு இந்த கருத்மானுடைய சம்பந்தங்கள்லாம் நிறைய உண்டு. ஏன்னா கருத்மான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிற அதெல்லாம் பார்த்தோம், நம்மளே முன்னாடியே பார்த்தோம். அந்த மாதிரியாக அனந்தன்னா அனந்தனுடைய அவதாரமே தான் சீபாஷ்யகர். அந்த சீபாஷ்யகருடைய அவதாரம் தான் சுவாமி தேசிகன். அதனாலே அதுவும் இல்லாமல் ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு அனந்தன்னா இவருடைய தோப்பனாருக்கு அனந்த சூரி அப்படின்னு திருநாமம் இருக்கு. இப்படியா நிறைய விஷயம் இருக்கு, நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் அர்த்தங்கள் சாதிச்சிருக்கா அப்படின்னு. அதுல இந்த கருத்மானுடைய அம்சமாக வந்த பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா, எருத்துக்கொடியுடையானும் பிரமணும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரவில்லை, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா அப்படின்னு திருமாவளவன் அந்த பாசுரத்துல சாதித்தார். அதை பின்பற்றி சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல இந்த பெருமானை மருந்து மருந்துனே சாதிக்கிறார். உதிதம் பவதப்பாயாத் ஔஷதாத்தி சமீபத ஓஷதம் சேதசா சேவியம் அபுனஸ்தன்யவாயினாம் அப்படின்னு சாதிக்கிறார். மலையில இருக்கக்கூடிய மருந்தா இவர் இந்த பெருமாள் தான் அப்படின்னு. வெற்புடனோடு ஒன்று ஐந்தையில் நுவினத்தீர் மருந்து ஒன்று அப்படின்னா சாதிக்கிறார். அதனால அவர்களுடைய கடிய அனந்த கருத்மதாதிகள் கழியோ அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவளுடைய வார்த்தைப்படியே இருக்கக்கூடியதுதான் சுவாமி தேசிகனுடைய வார்த்தை. அதனால வேற தனிப்பட்டது கிடையாதுங்கிறத காமிக்க முடியாத அஜ்ஞாத சீமகம் அவர்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரம் பண்றான் முடியல. அடியனும் அதை பின்பற்றி பண்ணுகிறேன், அடியனுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதில் கிடைப்பதாக சாதித்திருக்கிறார். இப்படியா தாயாரிடம் பிரார்த்தித்தார். அதுக்கப்புறம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண முடியும், மனம் ஸ்தோத்திரம் பண்ணுவது யுக்தமாகும் சொல்லி இப்ப பெருமாள் கிட்டேயே பிரார்த்திக்கிறார். இப்போ அடுத்து பெருமாள் கிட்ட அடுத்த ஸ்லோகம், விஸ்வரானயன் மம விசேஷ விதாம நிந்தியாம் அந்தர்வதீங்கிற மகீந்திர புராதிராஜ ஸ்தவ்யஸ்தவ பிரிய இதீவதபோதனோக்தம் ஸ்தோதேதி ச த்வதவிதானம் அவஞ்சயத்வம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அகீந்திரபுராதிராஜா திரேந்திபுர நாயகனே அடியனுக்கு நல்ல வார்த்தை வரும்படி நீர் தான் அனுகிரகம் பண்ணணும். நல்ல விசேஷ ஞானிகள் இருக்கள், அவளுக்கு நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் வரும், சாரமான வார்த்தையெல்லாம் வரும். அடியனுக்கும் அந்த மாதிரி சாரமான வார்த்தையெல்லாம் வரும்படி அந்த வார்த்தையும் நீரே கொடுக்கணும். இல்ல இது என்ன வேடிக்கையா இருக்கு, நீர் தான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் பண்ணுமே, நீ ஸ்தோத்திரம் பண்ணும் நான் கேட்டுட்டு இருக்கேன். சோத்திரம் பண்ண நீ கேட்டுக்கணும் தாயார்ட்ட சொல்லி என்ன கேட்க பண்ணிட்ட, சரி நான் சோத்திரம் பண்ண போறேன், சரி பண்ணும் கூட கட்டி நான் சோத்திரம் பண்ண போறேன், அதுக்கு வார்த்தையை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீரே அப்படின்னா வாஸ்தவம் தான். அந்த ஒரு திருநாமம் முக்கு இருக்கே, தாச சத்தியன் திருநாமம் இருக்கா மாதிரியாக ஸ்தோதா இதிச்சத்வதபிதானம் அவஞ்சயத்வம் உமக்கு ஸ்தோதான்னு ஒரு திருநாமம் இருக்கே, ஸ்தோத்திரம் பண்ணுபவர் நீர் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கே, அதை ஸ்தோத்திரம் பண்ணும், என்னை கொண்டு நீர் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், நானா ஸ்தோத்திரம் பண்றேங்கிறது கிடையாது, நீயா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது, நீ பண்ண நான் கேட்டு இருக்கேன், உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆசைப்பட்ட சரி பண்ணு நீ பண்ணு நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி கிடையாது சுவாமி, நீர் தான் என்னை கொண்டு பண்ணி வைக்க வேணும். இது என்ன நியாயமா இருக்குன்னா உங்க திருநாமம் அப்படி இருக்கு, தாசதத்தின்ங்கிற மாதிரி ஸ்தோத்தான்னு வச்சுருக்கு. நமக்கு மூணு திருநாமம் இருக்கு, தபோதனர்கள் சொல்லியிருக்கா, மகரிஷியான பீஷ்மரா மகரிஷி போல இருந்த பீஷ்மரானவர் சொன்னார் சாஸ்திரநாமத்திலே, வியாசர் அத மகாபாரதத்திலே சொன்னார். அப்படி தபோதனர்களான மகரிஷிகள் மூணு திருநாமம் சொல்றா, ஸ்தவ்யா ஸ்தவப்ரியா ஸ்தோதா அப்படின்னு சொல்லு, ஸ்தவ்ய ஸ்தவப்ரிய ஸ்தோத்திரம் சிதஸ்தோதாரண பிரியகாலா இருக்கும் சாஸ்திரநாமத்துல. ஸ்தவ்யா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அர்த்தம், ஸ்தவப்ரியா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றது அவனுக்கு பிரியமா இருக்கும், ஸ்தோத்திரத்திலே பிரியமுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் நீர், ஸ்தோத்திரத்திலே பிரியமானவன் நீர், இதெல்லாம் உமக்கு மட்டும்தான் புரிந்தும், வேற யாருக்கும் புரிந்தல. ஏன்னா வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர் இல்ல, வேற யார ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுதி கிடையாது, அதாவது அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. நீர் தான் ஸ்தவ்யன், வாஸ்தவம் தானே அப்படின்னா வாஸ்தவம் தான், நீர் ஸ்தவப்பிரியன். ஸ்தோத்திரம் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனை காரியம் யாருக்கு எத்தனை இது இருந்தாலுமே யாராவது ஸ்தோத்திரம் பண்ணான்னா விஷ்ணுர்வா அகாமயதா புண்ணிய ஸ்லோகமும் சிந்தியன்னு சொல்ற மாதிரியாக அந்த ஸ்தோத்திரத்தை நீ காடு கொடுத்து கேட்கிற குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிருபையினாலே ஸ்தவப்பிரியா அப்படின்னு, அதுவும் நமக்கு திருநாமம், அதுவும் சரிதானேன்னா அதுவும் சரிதான். இப்ப அதே மாதிரி அடுத்து ஸ்தோதான்னு ஒண்ணு இருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணுபவர் நீர் அப்படின்னு ஒண்ணு இருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவரும் நீர் தான், ஸ்தோத்திரம் பண்ணுபவரும் நீர் தான் அப்படின்னு இருக்கேன். இப்ப ஸ்தோதேதிச்சத்வதபிதானம் தோதான்னு பேர் இருக்கொல்லியோ அந்த பெயரை அவஞ்சயத்துவம் அதை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். சகசநாமத்துல 1008 திருநாமம் இருக்கு, அதுல இந்த ஸ்தோத்தாங்கிறது மட்டும்தான் ஒட்ட மாத்தேங்கிறது, மத்த எல்லாம் சரியா இருக்கு. நான் ஒருத்தன் ஏன்னு கேட்டா ஸ்தோத்திரானா ஸ்தோத்திரம் பண்றவான் அர்த்தம், ஸ்தோத்திரம் பண்றவன் நாமதானே, சகசநாமத்தை நாமதானம் சொல்லிட்டு இருக்கோம், சகசர நாமத்தை நாம் சொல்லிட்டு இருக்கோம், பெருமாள் சொல்லலையே. அப்போ பெருமாள் ஸ்தவ்யா, சகசநாமத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவனே தவிர ஸ்தோதா நாமதானே, நாமதானே ஸ்தோத்திரம் பண்றோம். அப்படி இருக்கு பெருமாளுக்கு அந்த பெயர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, உண்மையிலே நாம ஸ்தோத்திரம் பண்றோங்கிறது கிடையாது, நம்மை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறவனே பெருமாள் தான். ஏன்னா நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து, நமக்கு அந்த சக்தியை கொடுத்து, நம்மை பேச வச்சு எம்பெருமான் சங்கல்பம் இல்லாட்டா நம்மளால எந்த ஸ்தோத்திரமே பண்ண முடியாது, சொன்னதை கூட திருப்பி சொல்ல முடியாது. விஸ்வம் விஷ்ணு அழைக்காரா அவ சொல்றதான் நம்ம திருப்பி சொல்றோம், அதை கூட நம்மளால பண்ண முடியாது. ஆழ்வார் சொன்ன மாதிரியாக நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேணுமே அப்படிலாம் சொல்ற மாதிரியாக, நான் உண்மை குறிச்சே ஏதாவது பாடினேன்னா அது உம்முடைய அனுகிரகத்தினாலே பாடுறேனே தவிர நான் இங்க பாடப்படுறேன், எல்லாமே எம்பெருமான் அனுகிரகம் தான். அதே மாதிரியாக இதுவும் உம்முடைய அனுகிரகம் தான், அதனால நீர் என்ன பண்ணணும், நீர் ஸ்தோத்தாவா இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் என்னை கொண்டு. வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாத, திருவேங்கட முடியான் தேசிகனை ஒரு வீணை கையில் எடுத்து வாசிக்கிற மாதிரி தேசிகனை கையில் எடுத்து தேசத்துக்கு பண்ணிட்டாராம். திருவேங்கடமுடியா வீணையை கையில் எடுத்து வீணா நாதம் கொடுக்குற மாதிரி தேசிகனை கையில் எடுத்துன்னு ஒரு நாதம் கொடுத்தார், தேசிகனை கையில் எடுத்துன்னு தேசிய அவதாரம் எடுத்துன்னு அர்த்தம், ஒரு நாதம் கொடுத்தார், அதுதான் தேசம் அப்படின்னு. அந்த மாதிரியாக எம்மை கொண்டு நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கணும். சரி என்ன பண்ணணும், உண்மை கொண்டு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, விஸ்ரான என்னே எனக்கு நல்ல வார்த்தை வரும்படி பண்ணணும். வயல நான் கண்ண முடின் இருப்பேன், பாதுகாசாசனம் கிடுக்கிடுன்னு வந்தது இல்லையா, அந்த மாதிரி வரணும். மம விசேஷ விதம், விசேஷ ஞானிகளுக்கு பராசர முதல்ல ஞானிகளுக்கு எப்படி அழகான வார்த்தை வருதோ அந்த மாதிரி எனக்கு வரணும். அனிந்தியாம், பழிப்பில்லாத நிந்திக்கப்படாதவ இருக்க முடியாத விசேஷமான வார்த்தை, அதாவது புகழப்பட முடியான வார்த்தை அப்படிங்கிறது வரணும். அந்தர்வதீம், அந்த வார்த்தை அந்தர்வதியா இருக்கணும், அப்படின்னா உள்ள நிறைய அர்த்தத்தோட இருக்கணும், நிறைய தாத்பரியம் இருக்கணும் அப்படின்னு மூணு போட்டிருக்காரு. விசேஷ ஞானிகளுடைய வார்த்தை மாதிரி வரணும், பழிப்பில்லாம, பழிப்பில்லாம மாத்திரம் அர்த்தம், அணிந்தியம்னா ரொம்ப உத்தமமான ஒரு அர்த்தம், எல்லாரும் புகழும்படியான ஒரு வார்த்தையா இருக்கணும். அதுக்கு ஒரு அந்தர்வதி அப்படின்னா நிறைய அர்த்தம் உள்ளதாக, நிறைய சாரம் உள்ளதாக இருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கணும். அப்படிப்பட்ட கிரம், அப்படிப்பட்ட வார்த்தையை விஸ்ரான எண்ணே எனக்கு கொடுத்து கொண்டு இந்த வார்த்தை வரும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணிக்கொண்டு நீ ஸ்தோதாங்கிற பெயர் வச்சுக்கும், அனுகிரகம் பண்ணாட்டா இந்த வார்த்தை எனக்கு வராட்டா உங்களுக்கு ஸ்தோதாங்கிற பெயர் வராது. ஸ்தவ்யாங்கிறது சரி, ஸ்தவப்பிரியா அப்படிங்கிறது சரி, ஆனா ஸ்தோதாங்கிறது சரியில்லை. ஏன்னா என்னை கொண்டு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணலையே அப்படிங்க, ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கலையே அப்படின்னு அர்த்தம். இங்க விஸ்ரான என்ன அப்படின்னா, நீ எனக்கு அதை கொடுப்பதாலே உமக்கு அந்த ஸ்தோத்தாங்கிற திருநாமம் இருக்கும், கொடுக்காட்டா அந்த திருநாமம் இருக்காது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். விஸ்ரானயன் மம விசேஷ விதாம் அனிந்தியம் அந்தர்வதீம் கிரம் அகீந்திர புராதிராஜா சௌயஸ்தவப்ரிய இதீவ தபோதனோக்தம் ஸ்தோதேதி சத்வதபிதானம் அவஞ்சயத்வம். உன்னுடைய திருநாமத்தை அவஞ்சய வீணாக்காமல் அதை அர்த்தமுள்ளதாக நீர் ஆக்கிக் கொள்ள வேணும். எல்லாத்திலுமே நீர் ஆக்கிக் கொள்ள வேணும். என்ன எம்பெருமானுக்கே பலன் கிடைக்கிற மாதிரி தான் சொல்ற, முதல்ல இருந்தே அப்படிதான் சொல்ற. முதல்ல நம்ம மாதஸ்வம் அம்புருகவாசினி கிஞ்சிதேத விஜாபியதே மை குருஷ்வன் கொள்ளியோ ததா பிரசாதம், எனக்கு அனுகிரகம் செய்யும் அர்த்தம் இல்ல, எனக்கு அனுகிரகத்தை நீர் செய்து கொள்ளணும்னு அர்த்தம், அதாவது எனக்கு அனுகிரகம் வரும்படி நீர் செய்து கொள்ளணும் அப்படின்னா உமக்கு அந்த பலன், எனக்கு அனுகிரகம் பண்ணாதான் அந்த பலனும் உமக்கு தான். அது மாதிரி பெருமாள் கிட்ட எனக்கு அனுகிரகம் பண்ணா அந்த பலமும் உமக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் ஒன்று இருக்கு. அப்போ அந்தர்வதீம் கிர மகிந்திர புராதிராஜா ஸ்தவ்யஸ்தவ பிரிய இதீவ தபோதனோக்தம் ஸ்தோதேதி சத்வதபிதானம் அவஞ்சயத்வம் யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாசம் இமாம் ப்ரசுத்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் அப்படின்னு அழகாக துருவஸ்துதியில் வரும். துருவன் ஸ்தோத்திரம் பண்றச்ச என்னை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கிறவனே எம்பெருமான் தான் அப்படிங்கிறத அந்த ஸ்தோத்திரத்துல முதல் விஷயமே தேவன் அதைதான் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்துல அதை சத்தியமா சாதிக்கிறார். யாராவது ஒருத்தர் போய் பாதுகாசாஸ்திரம் பாட முடியுமா அப்படின்னா பெருமானால பாட முடியுமே, பாதுகையினால பாட முடியுமே. என்னை ஒரு கருவியாக்கி அந்த பாதுகையானவர் அவர் தானே பாடிந்திருக்க, அதனால அவரால் முடியும் அப்படின்னா. ஆக இப்படியால நீர்தான் திருவுள்ளம் பற்றி என்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படி நீர் ஆக்கணும், அப்பதான் உமக்கு ஸ்தோதா அப்படிங்கிற திருநாமம், ஸ்தோத்திரம் பண்ணுபவரும் நீர்தான் அப்படிங்கிறது. வெள்ளை பரிமுகர் தேசிகராய் அரகா விறகால் அடியோம் உள்ளத்து எழுதியது. நான் சொல்றேன்னா அது வெள்ளை பரிமுகர், வெள்ளை பரிமுகர் அப்படின்னா ஹைகிரீவன் தான் என்ன பண்ணார், தேசிகராய் விறகால் தேசிகன்கிற ஒரு உபாயத்தை கொண்டு என் மனசுல வந்து எழுதியிருக்கார். வெள்ளை பரிமுகர் எழுதினது, நான் எழுதலன்ட்டார், நான் அதை ஓலையில இட்டேன் முதல்ல எழுதி அதாவது காப்பி பண்றேன். முன்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்ப மாதிரி ஜெராஸ் கிடையாது இல்லையா, ஒருத்தர் எழுதினா அதை பத்தி மற்றவர் காப்பி பண்ணுவான், அதை பத்தி மற்றவர் காப்பி பண்ணுவான், இப்படிதான் வரும். இப்படிதான் ராமாயணம் மகாபாரதம் இந்த புக்குங்கள்லாம் முதல்ல அப்படிதான் ரட்சிச்சுட்டு இருந்தான். ஓலைச்சுவடியில பார்த்து பார்த்து எழுதி எழுதி ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் வச்சுட்டு இருப்பான், நிறைய பேர்ட்டெல்லாம் இருக்காது இந்த ஓலையெல்லாம். ஒரு ஊர்ல ஒருத்தர் வச்சுட்டு இருப்பார், அவர் பிரச்சனை பண்ணுவார், எல்லாரும் கேட்டு இருப்பா, அப்படிதான் இருக்கும் இது. ஏன்னா எழுதுறது ராமாயணம்னா 24,000 ஸ்லோகம் உட்காந்து எழுதணும் இல்லையோ, மகாபாரதம் 100,000 ஸ்லோகம் உட்காந்து ஓலையில எழுதணும், எழுதி எழுதிதான் இங்க கொண்டு வந்திருக்கான் எல்லாமே. அப்ப சுவாமி தேசியன் பண்ற, நீர் எப்படி சாதித்தீர் அப்படின்னா, நான் எழுதல நான் காப்பி பண்றேன். இப்ப யார் எழுதினா அப்படின்னா வெள்ளை பரிமுகர் எழுதின, வெள்ளை பரிமுகர் எழுதியிருக்காருப்பா, அதை நான் காப்பி பண்றேன். வெள்ளை பரிமுகர் எப்படி எழுதினார் அப்படின்னு கேட்டா, தேசிகராய் விறகால் எழுதினார் அவர். என்னுடைய ஆச்சாரியர் அப்புள்ளார் இருக்கார் இல்லையா, அப்புள்ளாரே ஒரு கருவியாக கொண்டு வெள்ளை பரிமுகர் என் மனசுல எழுதினார், அதை எழுதினதை நான் இங்க காப்பி பண்றேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக அங்கே அதான் இது சொல்றேன், தத்வக்தா வாஜிவக்த சகமம குருபிர் வாதிகம் சம்புவாகி. இதே பாவனை அப்படியே சாதிக்கிறார் அதீன சாராவளியில. அதீன சாராவளியில இதை பண்ணவர் யாருங்கிட்டா ஹைகிரீவர். எப்படி பண்ணார் அப்படின்னா, அப்புள்ளாரை கொண்டு இதை பண்ணார். அதீன சார் சுவாமி தேசியன் மன்னச்ச சொல்றார், நான் பண்ணல ஹைகிரீவன் பண்றார், நான் சொல்லல தத்வக்தா வாஜிவக்த, இதை சொன்னவர் ஹைகிரீவன், இத்தனை அர்த்தத்தையும் சொல்றவர் ஹைகிரீவ பெருமாள் அப்படிங்கிறது. பாதுகாசாஸ்திரத்துல பாதுகையை சாதித்தார் அப்படின்னு தான் சொல்றோம். அதனால எல்லா இடத்துலயுமே பெருமாள் தான் பண்றது, தேசியன் தான் பண்ணதை எங்கேயுமே சொல்லல. பெருமாள் பண்ண பெருமாள் பண்றாங்கிற அனுசந்தானம், அது உணர்ந்து வர அனுசந்தானம், அது பெருமை மேலோட்டமாக வந்த அனுசந்தானமே. அந்த ரீதியில இப்ப நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னா நீர் தான் ஸ்தோதா, ஸ்தோத்திரம் பண்ணுபவர் நீர் தான், தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. எம்பெருமானே தானே தன்னை கீர்த்தித்து கொண்டான் என்னை கொண்டு. கவி பாடும் பரமகவிகளால் தன் கவி தான் தன்னை பாடுவையாது இன்று அங்கு வந்து என்னுடன் ஆக்கி என்னால் தன்னை வன்குடன் வன்கவி பாடும் வைகுந்தனா, என்னை கொண்டு தன்னை தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான் எம்பெருமான். அந்த மாதிரி நீரும் என்னை கொண்டு உண்மை நீரே ஸ்தோத்திரம் பண்ணிக்கும், அப்பதான் ஸ்தோதா அப்படின்னு திருநாமம் உமக்கு நிலைக்கும். அந்த திருநாமத்தை நிலைத்துக் கொள்ளும் நிலைபெற்றுக் கொள்ளும் அந்த திருநாமம் உமக்கு இருக்கட்டும். வேண்டாம் எனக்கு அந்த திருநாமம் நான் விட்டுருவேனே அப்படின்னு பெருமாள் சொன்னா என்ன பண்றது, ஸ்தவியா ஸ்தவப்பிரியகா அதெல்லாம் ஸ்தோத்திரம் இதெல்லாம் இருக்கும், இந்த திருநாமெல்லாம் அழகா இருக்கு, ஸ்தோதாங்கிறது எனக்கு வேண்டாம்னா அப்படி உமால விட முடியாது. ஏன்னு கேட்டா தபோதனோக்தம் மகரிஷிகள் சொன்ன வார்த்தை, மகரிஷிகள் சொன்னதான சொன்னா உடனே அதை சத்தியமாக்கணும் தானே நீர் காத்துட்டு இருக்கு, இதான் தாச சத்தியனாச்சே. அதனால தாச சத்தியனா இருந்தபடினால்தானே ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம் பண்ணார், பிரஹ்லாதிற்கா சத்தியம் விதாத்தும் நிஜபிரத்யபாஷிதம் அப்படின்னு. பிரஹ்லாதன் வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் பண்ணீர், பீஷ்மருடைய வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக யுத்தத்துல ஆயுதம் எடுத்து எத்தனை பண்ணிருக்க இருந்தீர். அதனால அவர்களுடைய வார்த்தையை நீர் சத்தியமாக்குறது முக்கியமா விஷயம் இருக்கார். தாச சத்தியன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் இப்ப கலந்துருக்கு. அதான் தபோதனோக்தம், தபோதன சொல்லிருக்காரு, நான் சொல்லல சுவாமி உண்மை, தபோதன் வியாசர் சொல்லியிருக்கார், பீஷ்மர் சொல்லியிருக்கார், அது சத்தியமா இல்லையானா, ஐயோ பீஷ்மர் சொன்னாரா, பீஷ்மர் சொன்னா அதை சத்தியமாக்குறது என் கடமை, நான் ஆயுதம் எடுத்து நான் பொய்யனாக்கியாவது பீஷ்மர் சொன்னதை சத்தியமாக்கிருக்கேன் கிருஷ்ண அவதாரத்துல அப்படின்னா. அப்ப இப்ப பண்ணும் கிருஷ்ண அவதாரத்துல பீஷ்மர் சத்தியவாதியாக்கி நீரில் அதே பீஷ்மர் தான், உம் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்ன பீஷ்மர் தான் உமக்கு ஸ்தோதான்னு திருநாமம் கொடுத்துருக்கார், அது நீர் சத்தியமாக்கணும், அப்ப எனக்கு நல்ல வார்த்தை வரணும். இப்போ விஷ்கிரானையன்னு எனக்கு வார்த்தையை நீர் கொடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அந்த பெருமையை ஈஸ்வர் சொன்ன வார்த்தையை நிலைநிறுத்திக் கொள்ளும் அப்படின்னா பெருமாள் எப்படி மீற முடியும். ஆக இப்படியாக அழகாக ஸ்தோத்திரம் ஆரம்பம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.